அற்புதமான பதிவு ராஜதுரை, மிகவும் மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு பதிவு இது, உண்மையிலே பெருமைப்படத்தக்க பதிவு. உண்மையிலே எல்லா விதமான உயிர்களும் எல்லா விதமான தாவரங்களும் மண்ணிலிருந்தே உற்பத்தி செய்யப்படுகின்றன. மண்ணே வடிவமைக்கிறது காடுகளையும் மலைகளையும் கடலையும் பாலைவனங்களையும். மண் பாலைவனங்களும் மண்ணிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நமக்கு எது தேவையோ அதை வடிவமைச்சிக்கிறது தான் நம்முடைய தீர்வும் நிறைவும், சரியா? அதனால தான் தமிழர்கள் வந்து ஒட்டுமொத்த பூமியையே ஐந்தாக பிரித்தார்கள். வயலும் வயல் சார்ந்த இடமும், அதில் தான் வந்து அதுபோலவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரித்தாங்க. இதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம வடிவமைச்சிக்கிட்டா அதில் உள்ள இயல்பான சூழ்நிலையெல்லாம் வரும். இதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா, ஒரு நீர் நிறைந்த ஒரு குளத்தை உற்பத்தி பண்ணோம்னா அதில் நீர் வாழ்த்து உயிர் தாவரங்கள் உருவாகிடும். அதுபோலவே குளத்தை துத்து, குளத்தை மூடி ஒரு சமதள பரப்பாக கொண்டு வந்தீங்கன்னா அதில் சமதளமாக இருக்கிற உயிர்கள் உயிர் உற்பத்தி ஆயிரும். அதுபோலவே அந்த மண்ணை மலை மாதிரி ஒரு வடிவமாக குமிச்சு வச்சிங்கன்னா சமதள பரப்பில் உருவாகிற செடிகள் அதில் உருவாகாது. சரிவில் உற்பத்தி ஆகிற கொடி வகைகள், புல் வகைகள், செடிகள், அதுதான் வந்து அதில் உற்பத்தி ஆகும், சரியா? இது வந்து இயல்பாகவே நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று. யார் வேணாலும் இதை செஞ்சு பார்த்தா அவங்க அனுபவத்திலேயே தெரிஞ்சிடும். மிக அற்புதமான ஒரு பதிவு. நன்றி ராஜதுரை. எல்லா விதமான சத்துக்களும் மண்ணிலே இருக்கின்றன. எல்லா விதமான சூழ்நிலை வாழ் தாவரங்களுக்கு வேண்டிய சத்துக்களும் மண்ணிலேயே இருக்கின்றன. சரிவில் உற்பத்தி ஆகின்ற தாவரங்களுக்கு வேண்டிய சத்துக்கள் சரிவை அமைக்கும் பொழுது அங்கே அந்த தாவரங்கள் உற்பத்தியாகி அதை கொள்ளுகின்றது. அதுபோலவே நீர் நிறைந்த நிலத்தை உற்பத்தி செய்யும் பொழுது நீரிலே வாழும் தாவரங்கள் உற்பத்தியாகி அங்கே அந்த சத்துக்கள் அதற்கு கிடைத்து அதை அது எடுத்துக்கொள்கிறது. இது போலவே மரபணு மாற்றப்பட்ட செடிகளினுடைய நோக்கம் என்னவென்றால், பூச்சி தாக்காமல் நோய் தாக்காத உயிர்களை உற்பத்தி செய்வது. இது வந்து ஒரு செயற்கையான தீர்வு. இது ஏனென்றால் காலம் என்பது பல்வேறு கால சூழ்நிலைகளை உள்ளடக்கியது தான் பூமி. அப்போது நாம் இயற்கையை சார்ந்து நின்று சூழலியலை சரியாக வடிவமைத்தால் மரபணு மாற்றம் தேவை இருக்காது. சூழலியலே மிக அற்புதமான பூச்சி நோய் தாக்காத, பூஞ்சால நோய் தாக்காத தாவரங்களை உற்பத்தி செய்யும். இதுவே காலப்பயிர் கரம்பில் என்றும், பட்டம் தப்பினால் நட்டம் என்றும், பருவத்தே பயிர் செய் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நன்றி, நன்றி ராஜதுரை, நன்றி, மீண்டும் நன்றி.